ஓம் மனோலய பிரகரணம் அந்தர்நிஷ்டோ பவேத் யோகி அந்தர்நிஷ்டஸ் சதா சுகி அந்தர்நிஷ்டஸ் தபோ நிஷ்டஹ அந்தர்பாவம் சதா குரு மனோமூலம் ந ஜானாதி மூர்க்கோ பவதி பண்டிதஹ மனோமூலம் பவேதேவம் ஏவம் ஜானாதி பண்டிதஹ மனோமூலம் பவேத் ப்ரஹ்ம ப்ரஹ்மமூலமிதம் ஜகத் கதம் த்யாதா கதம் த்யேயம் ப்ரஹ்மைவாஹம் ந சம்சயஹ தேஹமத்யே ஸ்திதம் ப்ரஹ்ம கதம் மூட ந பஷ்யசி மூடாத்மா தேஹ பாவாத்மா தேஹம் சத்யம் கதம் பவேத் ஜீவாத்மா தேஹ சம்பத்தஹ தேஹாதீதஃ பரோ மதஹ சர்வம் கலு இதம் ப்ரஹ்ம இதி மே நிஷ்சிதா மதிஹ தேஹ மத்யே ஸ்திதம் ப்ரஹ்ம கதம் மூட ந பஷ்யசி வாசா ஜல்போ வ்ருதாயம் து நிஷப்தம் ப்ரஹ்ம உச்யதே மாயா ப்ரஹ்ம கதம் பின்னம் சூர்ய ரஷ்மி ததைவ ச புஷ்பகந்தம் கதம் பின்னம் ஜலதரங்கம் ததைவ ச ப்ரஹ்மரூபமிதம் சர்வம் ப்ரஹ்மைவாஹம் ந சம்சயஹ மனோலயம் பவேத் ப்ரஹ்ம ப்ரஹ்மமூலமிதம் ஜகத் ப்ரஹ்மநிஷ்டோ பவேத் யோகி ப்ரஹ்மநிஷ்டசிவாத்மகஹ ப்ரஹ்மநிஷ்டம் சுசிஷ்மந்தம் பவித்ரமிதமுத்தமம்